வணக்கம் நண்பர்களுக்கு. நேற்றைய பதிவில் சஞ்சீவ் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். ஆப்பிரிக்காவில் அவங்களும் மழையை வந்து தமிழர் வேளாண்மை முறைப்படி செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தார். அந்த பதிவை அட்மின் நீக்கியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழர் வேளாண்மை பற்றி பேச வேண்டிய இடத்துல வேறு வேளாண்மையை பற்றி பேசுகிறாங்கன்னு. மிக அற்புதமான ஒரு பதிவுன்னு நான் அதை நம்பிகிட்டு இருக்கேன். அடுத்தது மீண்டும் அட்மின் அந்த பதிவை போடும்படியாக நான் கேட்டுக்கிறேன். அவங்களுடைய வேளாண்மைக்கும் நம்முடைய வேளாண்மைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. நம்முடைய வேளாண்மை உண்மையில் எப்போ துவங்கும்னு கேட்டிங்கன்னா, தமிழர் வேளாண்மையின் அறுவடை உச்சம் வந்து காய்கறிகள் விளைபொருள்கள் மட்டும் இல்லைங்க, காலத்தையே மிக துல்லியமாக பயிரிட்டு அறுவடை செய்தவன் தமிழன். காலத்தை பயிரிட்டவன் தமிழன். தை பிறந்தால் தரையில் பொங்க, ஏன்னா அது கோடையின் துவக்கம். உத்தராயணம்னு சொல்லுவோம், பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கோடையின் துவக்கம் அது. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் வாசலுக்கு வெளியில் தரையை தோண்டி பொங்கல் வைப்பாங்க, கோடை துவங்கிட்டுங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ தோன்ற அந்த புழுதி இருக்குது பாருங்கள், அது சித்திரை வைகாசி ஆடி வரையில் புழுதியாகவே இருக்கும். அதனால தான் எழுதுனா உழவன், தை புழுதி தங்க கட்டி சித்திரை புழுதி பத்தரை மாத்து தங்கம், காயிற நாளில் தோண்டி தோண்டி இன்னும் காஞ்சிக்கோ இன்னும் காஞ்சிக்கோ, கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் காஞ்சிக்கோன்னு பசி எடுக்கும்போது நல்லா பசிக்க விட்டு எழுதுனா பாருங்கள், தூய்க்க தூவர பசித்து அப்படின்னு. அந்த மாதிரி தூய்க்க தூவர பசி துவட்டி எடுக்கிறது மாதிரி அதையே மண்ணுக்கும் ஊட்டினான். அந்த பசியை தாகத்தை ஊட்டினான், காய வச்சு காய வச்சு காய வச்சு. எப்படி அதிகமாக தாகம் எடுக்குதோ அப்போ தான் அதிகமாக தண்ணீர் குடிக்க முடியும். அந்த மாதிரி தமிழை மழைக்காலத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் தோன்றது மாதிரி தோன்றலைங்க. தமிழை தோன்றினது கோடையினுடைய துவக்கம் முதல் நாள், தை முதல் நாளில் தோன்றினா பாருங்கள், தரையை பொங்கல் வைக்கிறதுக்காக அன்னையிலிருந்து